அடுத்ததாக ஷோடச உபச்சார பூஜை. 16 வகை உபச்சாரங்கள் ஸ்ரீ சூக்த பிரகாரமாக. தாம் மஹாவக ஜாத வேதோ லக்ஷ்மி மனபகாமினீம் யஸ் யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானஹம் பஹுரத்ன சமாயுக்தம் மாணிக்யாதிகணான்விதம் ஹைமம் ச திவ்யம் கமலம் ஆசனம் பிரதிக்ருஹ்யதாம் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அக்ஷதையை யந்திரத்தின் மீது சமர்ப்பிக்கவும். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வயே ஸ்ரீர்மா தேவீர்ஜுஷதாம் கங்காதி புண்ணிய தீர்த்தேப்யஹ சமானீதம் ஜலம் மயா நிர்மலம் ச சுகஸ்பர்ஷம் பாத்யார்த்தம் பிரதிக்ருஹ்யதாம் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் சமர்ப்பிக்கவும். காம் சோஸ்மிதாம் ஹிரண்ய பிராகாரா மார்த்ராம் ஜ்வலந்தீம் திருப்தாம் தர்ப்பயந்தீம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிகோபஹ்வயே ஸ்ரீயம் சுவர்ண கும்பஸ்திதம் தேவி லக்ஷ்மி தனதசம் யுதே கிரகாண அர்க்யம் மயா தத்தம் ரமா தேவி நமோஸ்துதே புஷ்பகந்தாதிபிர்யுக்தம் கங்காதி சலிலாகிருதம் கிரகாண அர்க்யம் மயா தத்தம் பிரீதோ பவ சுரேஸ்வர ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் 3 முறை சமர்ப்பிக்கவும். சந்திராம் பிரபாசாம் யசசா ஜ்வலந்தீம் ஸ்ரீயல்லோகே தேவஜுஷ்டாமுதாராம் தாம் பத்மினீமீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மே நஷ்யதாம் த்வாம் வ்ருணே கற்பூரேண சுகந்தேன வாசிதம் மதுரம் ஜலம் ததாம் யாச்சமனீயம் வை ஸ்ரீஷலக்ஷ்மி பிரகிருஹ்யதாம் ஸ்ரீ தனாகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியில் தீர்த்தம் எடுத்து கிண்ணத்தில் 3 தடவை சமர்ப்பிக்கவும். ஆதித்யவர்ணே தபசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹ தஸ்ய ஃபலானி தபசானுதந்து மாயாந்தராயாஶ்ச பாஹ்யா அலக்ஷ்மீஹி மந்தாகின்யாஹ சமானீதைஹி ஹேமாம் போருஹவாசிதைஹி ஸ்நானம் குருஷ்வ ஸ்ரீதஹ ஸ்ரீசலிலைஶ்ச சுகந்திபிஹி ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ க்ருதஸ்நானம் சமர்ப்பயாமி என்று சொல்லி யந்திரத்திற்கு நெய் அபிஷேகம் செய்யவும் அல்லது பாவனையாக புஷ்பத்தால் புரோக்ஷிக்கவும். சுத்தோதகம் சமர்ப்பயாமி என்று சொல்லி உத்தரணியாலே தீர்த்தம் எடுத்து புரோக்ஷிக்கவும். ஆப்யாயஸ்வசமேதுதே விஸ்வத சோம விருஷ்ணியம் பவா வாஜஸ்ய சங்கதே ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ பயஸ்நானம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பாலபிஷேகம் செய்யவும் அல்லது புஷ்பத்தால் பாலை புரோக்ஷிக்கவும். புனக சுத்தோதகஸ்நானம் சமர்ப்பயாமி என்று சொல்லி தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்யவும் அல்லது உத்தரணியால் புரோக்ஷிக்கவும். ததிக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோரஸ்வஸ்ய வாஜினஹ சுரபினோ முகாகரத் பிரண ஆயுகும் சிதாரிஷத் ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ ததிஸ்நானம் சமர்ப்பயாமி தயிரால் அபிஷேகம் செய்யவும் அல்லது புஷ்பத்தால் தயிரை புரோக்ஷிக்கவும். மதுவாதாருதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மாத்வீர்ண சந்தோஷதீஹி ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சகித ஸ்ரீ குபேராய நமஹ மதுநாஸ்நபயாமி என்று சொல்லி தேனால் அபிஷேகம் செய்யவும் அல்லது புஷ்பத்தால் தேனை தொட்டு புரோக்ஷிக்கவும். பிறகு தீர்த்தம் எடுத்து அபிஷேகம் செய்யவும் அல்லது புரோக்ஷிக்கவும். ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமஹ பஞ்சாமிருத ஸ்நானம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பஞ்சாமிருத அபிஷேகம் செய்யவும், அல்லது நெய் தயிர் பால் தேன் பழம் கலந்த கலவையை எடுத்து புரோக்ஷிக்கவும், பிறகு உத்தரணியால் சுத்த தீர்த்தம் எடுத்து புரோக்ஷிக்கவும். ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. உத்தரணியால் தீர்த்தம் எடுத்து மூன்று தடவை கிண்ணத்தில் சமர்ப்பிக்கவும். உபை துமாம் தேவ சக கீர்த்திச்சமணினா சக பிராதுர்பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்தி மிருத்திம் ததாதுமே. துகூலம் கஞ்சுகயுதம் திவ்யம் தத்தம் மயா தவ தாரயத்வம் கிருபாம் கிருத்வா ரக்ஷ யக்ஷ குலேஸ்வரி. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராஜ நமஹ ஸ்ரீ மகாலட்சுமியை பட்டதுகூலம் கஞ்சுகம் ச சமர்ப்பயாமி. ஸ்ரீ குபேராய துகூல வஸ்திராணி சமர்ப்பயாமி என்று சொல்லி பட்டாடைகள் யந்திரத்தில் உள்ள அம்பாளுக்கும் குபேரனுக்கும் சார்த்தவும், அல்லது அக்ஷதையை சமர்ப்பிக்கவும். க்ஷுத்பிபாசாமலாஞ்சேஷ்டாமலக்ஷ்மீர்நாசயாம்யஹம் அபூதிமசமிருத்திம் ச சர்வாம் நிர்ணுதமே கிருஹாத். காஞ்சனேன விநிர்மிதம் திவ்யம் சௌபாக்ய சூத்ரகம் பக்தியா தத்தம் மயா லக்ஷ்மி ராஜராஜசமாஸ்ரிதே. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ மங்களசூத்திரம் சமர்ப்பயாமி. ஸ்ரீ மகாலட்சுமிக்கு திருமாங்கல்யம் சமர்ப்பிக்கவும், அல்லது அக்ஷதையை சமர்ப்பிக்கவும். பிரம்மணா நிர்மிதம் திவ்யம் ஸ்வர்ணசூத்ர பரிஷ்கிருதம் உபவீதம் து கிருண்ணீயாத் யக்ஷராஜசு பூஜித. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ குபேராஜ நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி என்று சொல்லி ஸ்ரீ குபேரனுக்கு பூணூலை சமர்ப்பிக்கவும், அல்லது அக்ஷதை சமர்ப்பிக்கவும். கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோபஹ்வயே ஸ்ரீயம். ஸ்ரீகண்டம் சந்தனம் திவ்யம் கந்தாட்யம் சுமனோகரம் விலேபனம் தேவதேவி சந்தனம் பிரதிகிருஹ்யதாம். ஸ்ரீ தனாகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமஹ கந்தம் தாரயாமி என்று சொல்லி சந்தனம் இடவும், ரத்தவர்ணம் ச சிந்தூரம் திலகம் பிரதிகிருஹ்யதாம் பிரீத்யாதாரய தேவித்வம் தேஹி சௌபாக்ய சுந்தரம். ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ ஹரித்ரா குங்குமம் தாரயாமி என்று சொல்லி அம்பாளுக்கு குங்குமம் சமர்ப்பிக்கவும். கஜ்ஜலம் சமர்ப்பயாமி என்று சொல்லி கண் மை சாற்றவும், அல்லது அக்ஷதை சமர்ப்பிக்கவும். ரத்னகங்கண கேயூர முக்தா வித்ரும நிர்மிதம் பூஷணம் சங்கிருஹான அத்ய குபேரான்விதமங்களே. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராஜ நமஹ ஆபரணானி சமர்ப்பயாமி என்று சொல்லி ஆபரணங்களை சமர்ப்பிக்கவும், அல்லது அக்ஷதை சமர்ப்பிக்கவும். மனசாமூதிம் வாச்ச சத்யமசீமஹி பசூனாம் ரூபமன்னஸ்யமயிஸ்ரீஸ்ரயதாகும் யசஹ அக்ஷதான் தவளான் திவ்யான் தனதஹ ஸ்வீகுரு ஸ்வயம் ஹரித்ரா குங்குமோபேதான் கிருஹாண வரதே ரமே. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராஜ நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி அக்ஷதை சமர்ப்பிக்கவும். கர்தமே ந பிரஜா பூதா மயி சம்பவ கர்தம ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினீம் பத்மபங்கஜ மந்தாரைஹி கேதக்யுத்பல பாட்டலைஹி புஷ்பமாலாம் கிருஹாணே மாம் கிண்ணரேஷயுதே சிவே. ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ மகாலட்சுமி சகித ஸ்ரீ குபேராய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி என்று சொல்லி பூ மாலையை சமர்ப்பிக்கவும்,